ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕ್ಯ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರಿಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಅಸ್ಮದ್ ಗುರು ಪರಂಪರಾಯ ನಮಃ, ಸಭಾಯ ನಮಃ. ನ್ಯಾಸ ದಶಕತ್ಲ ಅಂಜಾವದ ಶ್ಲೋಕಂ, ನಾಲ್ಕು ಶ್ಲೋಕಂ ವರೆಗೂ ಉಪನ್ಯಾಸತ್ತೆ ಪಾತ್ವಂ. ಇಪ್ಪ ಅಂಜಾವದ ಶ್ಲೋಕಂ. ತ್ವಚ್ಛೇಷತ್ವೇ ಸ್ಥಿರಧಿಯಂ ತ್ವತ್ಪ್ರಾಪ್ತ್ಯೇಕ ಪ್ರಯೋಜನಂ ನಿಷಿದ್ಧ ಕಾಮ್ಯರಹಿತಂ ಕುರುಮಾಂ ನಿತ್ಯ ಕಿಂಕರಂ. ತ್ವಚ್ಛೇಷತ್ವೇ ಸ್ಥಿರಧಿಯಂ ತ್ವತ್ಪ್ರಾಪ್ತ್ಯೇಕ ಪ್ರಯೋಜನಂ ನಿಷಿದ್ಧ ಕಾಮ್ಯರಹಿತಂ ಕುರುಮಾಂ ನಿತ್ಯ ಕಿಂಕರಂ ಅப்படின்ற ஸ்லோகம். நாலு ஸ்லோகம் ஒரு பிரகாரத்தில் சாதிச்சார். இனிமேல் வரக்கூடிய அஞ்சு ஸ்லோகங்கள்னால இங்க இருக்கக்கூடிய நாட்கள் பிரபன்னனுக்கு, இங்க இருக்கக்கூடிய நாட்கள் எந்தவிதமான துவேஷமும் இல்லாமல் தோஷமும் இல்லாமல் குற்றமன்றி பண்ணும் உத்தர கிருத்தியங்களை இந்த ஸ்லோகங்கள்னால, இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்கள்னாலே சுவாமி சாதிக்கிறார். அதுல முதல்ல இருக்கக்கூடிய இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தினால பாவசுத்தி ரூபமான ஒரு கைங்கரியத்தை அருளி செய்கிறார்னு வியாக்கியானம் பண்ணா துவச்சேஷத்வே அப்படின்ற அந்த ஸ்லோகத்தினால. ஸ்லோகமே ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆரம்பமே துவச்சேஷத்வே அப்படின்னு வருது. எம்பெருமானே மாம் என்னை துவச்சேஷத்வே உமக்கு சேஷம் என்பதிலேயே ஸ்திரதியம் ஸ்திர ஒரு உறுதியான தீஹி புத்தியை உடையவனாக, தீஹி தியம் புத்தியை உடையவனாக குரு செய்தொருள வேண்டும். ஏற்கனவே பண்ணியாச்சு, இருந்தாலும் இந்த கிரியைய மேலும் மேலும் எனக்கு ஊட்டணும் அப்படின்னு சாதிக்கிறா இந்த ஸ்லோகத்தினால. துவத் பிராப்தியேக பிரயோஜனம், துவத்து உம்முடைய பிராப்தி அடைதலை குரு செய்தொருள வேண்டும். நிஷித்த காமியரகிதம், நிஷித்த சாஸ்திரங்கள்ல அதாவது விளக்கப்பட்ட காமியமான அற்பமான ஒரு பலத்தினத்தில் இருக்கக்கூடிய ஆசையினாலே சூன்யனாக, அதாவது ரஹிதன்னா சூன்யன் அர்த்தம். நிஷித்தங்கள் என்ன, காமியங்கள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு ஆசையே இல்லாதபடி குரு செய்தொருள வேண்டும். நித்திய கிங்கர, நித்தியமான நிலை நின்று இருக்கக்கூடிய கிங்கர அடிமைக்காரனாகவும் குரு செய்தொருள வேண்டும்னு நான்கு விதமாக இதுல சுவாமி பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. முதல்ல துவச்சேஷத்வே, அதாவது பெருமாளிடத்தில் சரணாகதி பண்ணிட்டு பரமற்று இருக்கக்கூடிய பிரபன்னனுக்கு நல்ல புத்திய பெருமாள் உண்டு பண்ணணும். அதாவது எனக்கு சேஷித்துவம், அதாவது மற்ற விஷயங்கள் நடத்தல, அதாவது ஆழ்வார் சாதித்தா போல பிரசித்தமான பாசுரம் இருக்கு இல்லையா, மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கடிமைன்ற ஒரு பாசுரம் இருக்கு இல்லையா. சேஷித்துவம் அப்படின்றது உமக்கே சேஷம் அப்படின்ற புத்திய, சேஷித்துவம் உமக்கே அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்க்கணும்னு முதல்ல சாதிக்கிறார். உம்முடைய கைங்கரியம் தவிர மற்ற லாபங்கள்ல ஆசையற்றவனாக இருக்கணும்னு சாதிக்கிறார். சாஸ்திரங்கள்ல ரொம்ப சிறப்பான கர்மாக்களா இருக்கக்கூடிய, சொல்லும்போது சிறப்பான கர்மாக்கள் தான், ஆனால் பிரபன்னனுக்கு அது சிறப்பான கர்மாக்களா கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அல்ப புத்தி, பசுபுத்திராதி லாபங்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு அற்ப பலன்கள், இதெல்லாம் ஒரு விடும்படியான ஒரு புத்தியையும் எம்பெருமான் தேவரீரே எனக்கு தரணும்னு கேட்கிறார். பசுபுத்திராதிகள் சாதாரணமா இருக்கிறப்போ, பிரபன்னனா இல்லாமல் இருக்கிறப்போ அதில் நாட்டம் ஏற்படலாம், காமியமான அற்பங்கள் ஆசையின ஒரு நாட்டம் ஏற்படலாம். ஆனால் பிரபன்னனுக்கு பகவத் சேஷத்துவத்தை தவிர வேற விஷயத்துல அவனுடைய எண்ணம் புகவே கூடாதுன்றத சுவாமி இந்த இடத்துல ஸ்பஷ்டமாவே சாதிக்கிறார். இப்படி நித்த கிங்கரன், இப்படி நிலையில் நின்ற வடிமைக்குரியவனாக, இதை தவிர வேற இதுமே இருக்கக்கூடாது, இந்த எண்ணம் மாத்திரம்தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சுவாமி இந்த இடத்துல சாதிக்கிறார். பெரிய கத்தியத்துல எம்பெருமானார் ரொம்ப அழகாவே சாதிச்சிருப்பார் இந்த விஷயத்த. தேஷாம் ஞானி நித்திய யுக்த ஏக பக்தர் விசேஷியதே பிரியோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச மம பிரிய உதார சர்வையே வைத்த ஞானித்வாத்மேமதம் ஆஸ்தித சகி யுக்த ஆத்மா மாமேவ அனுத்தமம் கதிம் பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபாம் இத்தியாதி ஸ்லோகத்ரயோதித ஞானினம் மாம் குருஷ்வ அப்படின்னு பெரிய கத்தியத்தில் சுவாமி எம்பெருமானார் அருளி செய்திருக்கார். இங்கேயும் பார்த்தால் முதல் பாதத்தில் ஸ்தானத்ரயோதித பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வ ஸ்பஷ்டமாவே இருக்கு. மாம் த்வச்சேஷத்வே ஸ்திரதியம் இல்லையா, குரு அப்படின்ற இடத்துலயும் ஸ்தானத்ரயோதித பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வ பரபக்தி பரபக்தி பரஜான பரமபக்தி ஏக சுபாவம் மாம் குருஷ்வ த்வத்ராப்தி ஏக பிரயோஜனம் அப்படின்னு சொல்றப்போ இல்லையா, நித்திய கிங்கரோ பவானி அப்படின்ற இடத்துலயும் நித்திய கிங்கரனாக ஆக வேண்டும் அப்படின்னு சுவாமியும் எம்பெருமானார் சாதிச்ச வழியில இங்க பிரவேசிக்கிறார். இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றது ஸ்பஷ்டமாவே தெரிகிறது. சாரத்திலையும் பார்த்தால் இந்த விஷயங்கள் ஸ்பஷ்டமா இருக்கு. துவயத்துல உத்தரகண்டத்துல சதுர்த்தியில இஷ்டப்பிராப்தி ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்திய ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்ற இடத்துல நாராயணாய அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ இஷ்டப்பிராப்தி நமஸ்ல இருக்கக்கூடிய அனுஷ்ட நிவர்த்தியும் பிரார்த்திக்கக்கூடிய முறைய இந்த ஸ்லோகத்தினால முதல் பாதியில இஷ்ட பிரார்த்தனையும் பின்பாதியில முதலடியில அனிஷ்ட நிவர்த்தியும் இல்லையா, அடுத்ததுனால உத்தராவதியற்ற ஒரு நித்திய கைங்கரிய ரூப பல பிரார்த்தனையும் இந்த இடத்துல சொல்லப்படுறதாக வியாக்கியானம் பண்றா. இப்ப ஸ்பஷ்டமா பார்த்தால் தெரிகிறது நமக்கு இல்லையா, மாம் தொட்சேஷத்துவே ஸ்திரதியம் குரு அப்படின்ற இடத்துல இஷ்ட பிரார்த்தனை இல்லையா, உமக்கே சேஷம் அப்படின்ற விஷயத்துல ஸ்திரதியம் உறுதியான புத்தியை கொடுன்ற இடத்துல இஷ்ட பிரார்த்தனை. இப்போ பின்னாடி முதலடியினால் அனிஷ்ட நிவர்த்தி எது, நிஷித்த காமிய ரஹிதம் குரு குருவர் அனிஷ்ட நிவர்த்தி நிஷித்த காமியத்தில் நிஷித்த விஷயத்திலையும் காமிய விஷயத்திலையும் என்னுடைய அனிஷ்டத்தை போக்கடிக்கணும் அப்படின்றத அனிஷ்ட நிவர்த்தி இருக்கு இந்த இடத்துல. பின்னாடி நித்திய கிங்கரோ பவானி அப்படின்ற இடத்துல உத்தராவதியா இருக்கக்கூடிய நித்திய கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறதாக அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம். ஸ்ரீமத் சாரத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை அப்படியே சாதிக்கிறது. தத்பாத பக்தி ஞானாபியாம் பலமன்யத் கதாச்சன ந யாச்சேத் புருஷோ விஷ்ணு யாச்சனான் நிஷதி த்ருவம் அப்படின்னு நிஷித்த காமியங்களை பக்தி ஞானம் இவைகளுடைய விருத்தி கைங்கரியோபயுக்தங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தி இல்லையா இவைகளைத்தான் பரமகாந்தி யாச்சிக்கணுமே தவிர மற்ற விஷயங்களை ஈஸ்வரன் இடத்துல யாச்சிக்க கூடாது அப்படின்னு சுவாமியே சுவாமி நிகமாந்த மகாதேசிகனு நியாச விம்சத்தில் சாதிக்கிறார் இல்லையா. அப்படி நாதே நிரணமன்யத் அப்படின்ற ஸ்லோகத்திலையும் பார்த்தால் நாளீக்க ஸ்திருகணீய சௌபரமுச்சா வாச்சான யாச்சாமகே அப்படின்னு பெறுவதெல்லாம் இங்கே நாம் பெற்று வாழ பெரு பேரடிமையாலே தென்றிக்கரணியேன்னு சுவாமி சாதிச்சா போல. பகவத் கைங்கரியம், பகவத் கைங்கரியத்துக்கு பாகவத கைங்கரியமே எல்லை அப்படின்னு ஸ்ரீமத் சாரத்துல புருஷார்த்த காட்டாதிகாரத்துல சாதிச்ச விஷயத்த சுவாமி இந்த இடத்துல ஸ்பஷ்டமாவே சாதிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து தாசன்.